இரதம் வந்துற்றதென்றாம் யாவரும் ஏம்பலோடும், பரதம் வந்துற்றான் என்ன மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். புரைதவு கமல நாட்டம் பொறுக்கென விழித்து நோக்கி, விரதமாதவனைக் கண்டான் வீரன் வந்தனனோ என்றான். இந்த பாடலுக்கு முன்பு கொஞ்சம் கதை நிகழ்வுகள் உள்ளன. அங்கே ராம இலக்குவர் சீதை மூன்று பேரும் காட்டிற்குள்ளாக பயணித்து போகிறார்கள். விடியும் முன்பாக, சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக இரண்டு யோசனை தூரம் பயணித்து அவர்கள் காட்டிற்குள்ளாக சென்று விட்டார்கள். இரண்டு யோசனை தூரம் உள்ளுக்குள்ளாக போய்விட்டார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். சொல்லி முடித்துவிட்டு தம்முடைய அந்த கவிதை படப்பிடிப்பு கருவியை அப்படியே இந்த பக்கம் திருப்புகிறார், சுமந்திரர் பக்கம் திருப்புகிறார். இனிமேல் சுமந்திரன் நிலை என்னவாயிற்று என்பதை நாம் பார்ப்போம், வாருங்கள் என்று கவிக்கூற்றாக ஒரு பாடல் சொல்லிவிட்டு சுமந்திரர் செய்யக்கூடிய செயல்களை சொல்லத் தொடங்குகிறார். மிக விரைவாக சுமந்திரர் தேரை செலுத்தி கொண்டு வருகிறார். அவரும் விடியும் முன்பாக அரண்மனை வந்து சேர்ந்து விடுகிறார். அங்கு அவரது வரவை எதிர்நோக்கி வசிஷ்டர் காத்து நிற்கிறார். முதலில் வசிஷ்டரை சந்திக்கிறார் சுமந்திரர். வசிஷ்டரிடம் நடந்த விவரத்தை சொல்லுகிறார் அந்த சுமந்திரர். ராமன் கானகம் புகுந்து விட்டான், என்னை மட்டுமே திருப்பி அனுப்பிவிட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தேன், திரும்பி வா என்று அவனிடம் வேண்டுகோள் வைத்து பார்த்தேன், அவன் கேட்கவில்லை. அறம் ஒன்றுவே தனக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரே விஷயமாக இருப்பதாகவும், வேறு எதையும் தான் கவனிக்க தவறு கவனிக்க தயாராக இல்லை என்றும் சொல்லி என்னை திருப்பி அனுப்பிவிட்டான். அறத்தை கடைபிடிப்பது ஒன்றே தனக்கான ஒரே நோக்கம் என்று அவன் என்னை கூறி திருப்பி அனுப்பிவிட்டான் என்று சுமந்திரர் வசிஷ்டரிடம் தெரிவிக்கிறார். வசிஷ்டருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, ராமன் திரும்பி வந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அத்தனை மக்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார், நகரமே அவன் பின்னால் போய்விட்டது. எனவே அவ்வளவு மக்கள் தன் பின்னால் வருவதை பார்த்த ராமன் தன் முடிவை மாற்றிக்கொண்டு மனமாறி அயோத்திக்கு மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வசிஷ்டருக்கும் ஒரு மெல்லிய நம்பிக்கை வெளிச்சம் மனத்திற்குள் மீதம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. ராமன் தன் முடிவில் உறுதியாக இருந்து கானகம் சென்று விட்டான் என்ற செய்தி சுமந்திரர் மூலம் வசிஷ்டரை வந்து அடைந்தவுடன் வசிஷ்டர் முற்றிலும் மனத்தளர்ச்சி உடையவராக ஆகிவிட்டார். இனிமேல் மிகப்பெரிய அவலங்கள் நடக்கப் போகின்றன என்று அவருக்கு தோன்றிவிட்டது. அவர் சொல்லுகிறார், இனிமேல் மன்னன் உயிர் நிலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, மன்னனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த துக்கத்தை எல்லாம் நான் எவ்வாறு கண்ணால் காணப்போகிறேனோ என்று அவர் பதைப்புற்றவராக சுமந்திரரிடம் தம் கருத்தை தெரிவிக்கிறார். சுமந்திரரும் வசிஷ்டரும் சேர்ந்து மன்னன் மயங்கி கிடக்கின்ற அந்த அரண்மனை பகுதிக்கு போகிறார்கள். இதற்குள்ளாக அந்த தயரதன் மயங்கி கிடக்கின்ற அந்த இடத்திற்கு அரச அலுவலர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் பலரும் வந்து குவிந்து விட்டார்கள். அமைச்சர்கள் போன்றவர்கள், இதர அமைச்சர்கள் போன்றவர்கள்லாம் அங்கு வந்து குழுமி விட்டார்கள். ரதம் மீண்டு வந்துவிட்டது, ரதம் மீண்டு வந்துவிட்டது, ராமன் ஏறி சென்ற ரதம் மீண்டு வந்துவிட்டது என்ற செய்தி எங்கும் பரவ, எல்லோரும் அந்த தசரதனுடைய இருப்பிடத்தை வந்து சேர்ந்து விட்டார்கள். ஏனென்றால் ரதம் மீண்டு வந்து விட்டது என்றால், ரதத்தில் ராமன் மீண்டு வந்திருக்கிறான், வந்து விட்டான் என்றால் அவன் முதலில் தன் தந்தையைத்தான் போய் சந்திப்பான். எனவே ராமனை அங்கு நாம் பார்க்கலாம் என்று பலரும் பல்வேறு இடங்களில் இருந்து, அந்த அரண்மனையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்கு வந்து தயரதனின் அந்த மாளிகை பகுதியில் வந்து குவிந்து விட்டார்கள். அங்கு வந்து அவர்கள் ஆவலோடு பார்க்கிறார்கள், அங்கு ராமனை காணவில்லை. சுமந்திரரும் வசிஷ்டரும் மட்டும்தான் அங்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடன், சுமந்திரனை பார்த்தவுடன் அவர்களுக்கு உண்மை புரிந்துவிட்டது. ராமன் வரவில்லை என்ற செய்தி தெரிந்துவிட்டது. ஏமாற்றமாகிவிட்டது. எல்லோரும் வருத்தத்துடன் அங்கு அவ்வாறு குழுமி நிற்க, இவ்வாறு சந்தடி உண்டாகிறது அல்லவா? ரதம் வந்துவிட்டது, ராமன் வந்துவிட்டானா இல்லையா என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த சந்தடி கேட்டு மயக்க நிலையில் இருந்த தயரதன் விழித்து கொள்கிறான். தன் மகன் வந்திருப்பான் என்று ஆவலோடு கண் திறந்து பார்க்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை அடிமனத்தில் இருந்தது. சுற்றி இருட்டு படர்ந்து இருக்கக்கூடிய அந்தகார இரவில் எங்கோ தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்து நம்பிக்கையை உண்டாக்குவது போல தயரதனின் அடிமனத்திற்குள் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு மெல்லிய நம்பிக்கை வெளிச்சம் இருந்தது. ராமன் மீண்டு வந்து விடுவான். இவ்வளவு மக்கள் அவனை பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள். தேசமே இடம் பெயர்ந்திருக்கிறது அவனோடு. எனவே அந்த தேச மக்களின் அவலத்தை தீர்ப்பதற்காகவாவது ராமன் திரும்பி வருவான் என்ற ஒரு மெல்லிய நம்பிக்கையின் கீற்று தயரதனுடைய இதயத்தில் மிச்சம் இருந்தது. எனவே அவன் தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு காத்திருந்தான். குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த அவன் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்தான். ராமன் திரும்பி வருவான். திரும்பி வந்தால் அவனை காணலாம். அந்த மகிழ்ச்சியில் மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி விடலாம் என்ற நிலையில் அவன் இருந்தான். ஆனால் அவன் கண் விழித்து ஆவலோடு அந்த கேள்வியை கேட்கும் போது அவனுக்கு அதற்கு எதிர்மறையான பதில்தான் அங்கு கிடைக்கிறது. ராமன் மீண்டு வரவில்லை. முதலில் அவன் அந்த கேள்வியை வசிஷ்டரை நோக்கி கேட்கிறான். என் மகன் திரும்பி வந்து விட்டானா என்று கேட்கிறான். வசிஷ்டர் பார்க்கிறார். என்ன பதில் சொல்வது? வரவில்லை, அவன் போய்விட்டான், கானகத்திற்குள் பிரவேசித்து விட்டான் என்று சொல்லவா முடியும்? அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த வார்த்தையை அவர் சொன்னால், சொன்ன கணத்திலேயே தயரதனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்துவிடும். எனவே அந்த கொடுமையான காட்சியை பார்க்க மனமில்லாதவராக வசிஷ்டர் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து அகன்று சென்று விடுகிறார், தூரம் போய்விடுகிறார். இப்போது சுமந்திரர் மாட்டிக்கொண்டார். அவர்தான் இப்போது பதில் சொல்லியாக வேண்டும். இப்போது சுமந்திரனை நோக்கி அந்த கேள்வியை தயரதன் கேட்கிறான். என்று அந்த கதைப்பகுதி அவ்வாறு போகிறது. முதலில் வசிஷ்டரை நோக்கி கேட்கிறான் தயரதன் அந்த கேள்வியை. வசிஷ்டன் அப்பால் போய்விடுகிறான். அதன் பிறகு சுமந்திரனை நோக்கி அவன் அதே கேள்வியை கேட்டான் என்று அந்த கதைப்பகுதி அமைகிறது. அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த 165வது பாடல். இதில் வசிஷ்டரை நோக்கி தயரதன் வினவிய அந்த வினா இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடலில். தயரதன் விழிப்பு நிலைக்கு வந்து வசிஷ்டரை நோக்கி கேட்ட கேள்வி அடங்கிய பாடல் இது. இரதம்பந் துற்றதென்றாங் யாவரும் ஏம்பலோடும், தேர் வந்துவிட்டது, தேர் திரும்பி வந்துவிட்டது என்று அங்கு எல்லோரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்ட அந்த அளவில், ஏம்பலோடும். ஏம்பல் என்றது என்றால் சொல்லுதல் என்று பொருள். ஏம்பல், ஏம்பலோடும், சொல்லிய அளவில், அப்படி சொல்லிய அந்த நேரத்தில் ஏம்பலோடும். பரதன்வன் துற்றான் என்ன மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். இரதம் திரும்பி வந்து விட்டது என்ற வார்த்தை அவன் காதுகளில் விழுந்தவுடன், நமது மகன் திரும்பி வந்து விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் உதித்து விட்டது. வந்திருப்பான், அந்த தேரில் தன் மகன் திரும்பி வந்திருப்பான் என்ற ஒரு எண்ணத்தில் மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். அந்த தயரத வேந்தன் தன் மயக்கத்தில் இருந்து விடுபட்டான். பரதன் வந்து உற்றான் என்ன? இங்கு ராமன் பரதன் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறான். பரதன் என்றால் வரம் தருபவன், உயர்ந்தவன் என்றெல்லாம் பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தை. அது கடவுள் என்ற பொருளும் தரும் அந்த பரதன் என்ற சொல். இங்கு ராமனை பரதன் என்ற சொல்லால் கம்பர் குறித்திருக்கிறார். பரதன் வந்துற்றான் என்ன, ராமன் வந்துவிட்டான் என்று கருதி என்ன என்றால் என்று பொருள் தெரிகிறது. பரதன் வந்து உற்றான் என்று கருதி மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். அந்த தயரத வேந்தன் தன்னுடைய மயக்க நிலையிலிருந்து விடுபட்டான். புரைதவு கமல நாட்டம் பொறுக்கென விழித்து நோக்கி கண்களை திறந்து பார்க்கிறான். கமல நாட்டம், நாட்டம் என்றால் கண் என்று பொருள். கொஞ்சம் இருங்க, நான் இதோ தண்ணீர் வந்திருக்கு, வாங்கி விட்டு. சரி. வணக்கம் வணக்கம், திரும்ப தொடங்கலாம். வாங்க. சரி. வரதன் வந்து உற்றான் என்ன, மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். அப்படி மயக்கம் தெளிந்த அவன் கண்களை திறந்து பார்க்கிறான். கமல நாட்டம் விழித்து நோக்கி, நாட்டம் என்பது கண்களை குறிக்கிறது. நாட்டம், நாட்டம் என்ற சொல்லை இப்போது விருப்பம் என்ற பொருளில் நாம் பொதுவாக பயன்படுத்துகிறோம். அவனுக்கு அதில் நாட்டம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். நாட்டம் என்பதற்கு கண் என்ற ஒரு பொருளும் உண்டு. அது நாடுவது, கண்தானே நாடுகிறது எதையும், நாடி நாடக்கூடிய வேலையை கண் செய்வதனால். அந்த நாட்டம் என்பது தொழிலாகு பெயராக கண்களையும் குறிக்கும். அது இலக்கியங்களில் பரவலாக பயின்று வரக்கூடிய ஒரு சொல் தான். கண் என்ற பொருளிலேயே நாட்டம் என்ற சொல் பயின்று வந்திருக்கிறது. சிவபெருமானை குறித்து சொல்லும்போது நாட்டம் ஊன்றுடைய நாயகன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாட்டம் ஊன்றுடை நாயகன், நாட்டம் ஊன்றுடை நாதன், நாட்டம் ஊன்றுடை நம்பன் என்றெல்லாம் தேவாரத் திருவாசகங்களில் வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நாட்டம் என்றால் கண் என்று பொருள். கமல நாட்டம், தன்னுடைய தாமரை போன்ற கண்களை விழித்து நோக்கி, பொறுக்கென விழித்து நோக்கி, சட்டென விழித்து பார்க்கிறான். அந்த பொறுக்கு என்ற வார்த்தை விரைவு குறிப்பை தருகிறது. இந்த செய்தி அவன் காதில் வந்து விழுந்தவுடன் ரதம் வந்தது, சேர்ந்து விட்டது, திரும்பி வந்து விட்டது என்ற செய்தி அவன் செவிகளில் சேர்ந்தவுடன் சட்டென்று மயக்கம் தீர்ந்து பட்டென்று அவன் கண்கள் திறந்து கொள்கின்றன. அந்த காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டுவதற்காக கமல நாட்டம் பொறுக்கென விழித்து நோக்கி என்று கம்பர் சொற்றொடரை பிரயோகிக்கிறார். அவனுடைய கண்ணுக்கு கமலம் என்ற ஓமையை சொன்னவர் இன்னும் கூடுதலாக ஒரு அடையையும் சேர்க்கிறார். புரைதவு கமல நாட்டம் என்று சொல்கிறார். புரை என்றால் குற்றம் என்று பொருள். புரை தபு என்றால் குற்றம் அற்ற என்று பொருள். தபுதல் என்றால் நீங்குதல், தீர்தல், கெடுதல் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை தபுதல். அது தபு என்று நிற்கிறது. தபு கமல நாட்டம், தபு நாட்டம், அது வினை தொகை சொற்றொடராக வருகிறது. தபு குற்றம் அற்ற நாட்டம், குறையில்லாத கண்கள். அவனுடைய கண்கள் தாமரை போல் இருந்தன, எந்த குறையும் இல்லாமல் சிறந்த கண்களாக அவை இருந்தன என்பதை குறிப்பதற்கு புரைதவு கமல நாட்டம் என்று கம்பர் சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறார். புரை என்றால் குற்றம் என்று பொருள். இந்த புரை என்ற வார்த்தை திருக்குறளில் கூட பயின்று வந்திருக்கிறது. வாய்மை என அதாவது பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்ற திருக்குறள் கேட்டிருப்பீர்கள். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில், குற்றமற்ற நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமானால் பொய் கூட உண்மைதான். பொய்யான வார்த்தைகள் பேசுவது கூட வாய்மை பேசுவதற்கு சமானமானதுதான் என்று திருவள்ளுவர் அங்கு சொல்லுகிறார். அங்கு அந்த நன்மையை குறிப்பதற்கு புரை தீர்ந்த நன்மை என்ற சொற்றொடரை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அந்த திருக்குறளில் புரை என்பது குற்றம் என்ற பொருளில் வருகிறது. அதே போல இங்கும் புரை என்பது குற்றம் என்ற பொருளில் வருகிறது. புரை தபு என்றால் குற்றம் அற்ற என்று பொருள். தபுதல் என்றால் நீங்குதல், அற்றுப்போதல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அது வினைத்தொகையாக தபு என்று வருகிறது. புரை தபு நாட்டம் என்று வருகிறது. அந்த புரைதபு என்ற அந்த அடையை நாட்டம் என்பதோடும் சேர்க்கலாம், அல்லது கமலம் என்ற அந்த உவமைக்கே சேர்க்கலாம். குற்றமற்ற தாமரை என்று அந்த தாமரைக்கு சொன்னதாகவும் சேர்த்து பார்க்கலாம். இந்த அடை என்பது எப்போதும் செய்யுள்களில் பொருத்தமான இடங்களுக்கு போய் சேர்த்து பார்க்கக்கூடிய அளவில் நிற்கும். இங்கு நாம் அதை கமலம் என்பதோடும் சேர்த்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் நாட்டம் என்பதோடும் சேர்த்து கொள்ளலாம். புரைதபு கமல நாட்டம் பொறுக்கென விழித்து நோக்கி பிரத மாதவனை கண்டான். மாதவன் என்பது இங்கு வசிட்டனை குறிக்கிறது. மாதவம் செய்யக்கூடியவராகிய அல்லது மாதவம் செய்து அதில் நிறைவு கண்டவராகிய அந்த வசிட்டரை குறிக்கிறது. அந்த வசிட்டரை கண்டான், பார்த்தான். அந்த மாதவன் என்பதற்கு விரதம் என்ற அடை வந்திருக்கிறது. விரதம் என்றால் நோன்புகள், நோன்புகளை கடைபிடிக்கக்கூடிய மாதவராகிய அதாவது முனிவராகிய வசிட்டரை தயரதன் பார்த்தான். பார்த்தவுடன் விரதன் வந்தனோ என்றான். அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். வீரனாகிய ராமன் திரும்பி வந்து விட்டானா என்று கேள்வி கேட்கிறான். மயங்கி கிடக்கிறான் அவன். அவன் காதில் சுற்றி இருப்பவர்கள் பேசக்கூடிய தேர் வந்துவிட்டது, தேர் திரும்பி வந்துவிட்டது என்ற அந்த வார்த்தைகள் போய் விழுகின்றன. அந்த செய்தி அவன் செவிகளை சென்று சேர்ந்தவுடன் அவனுடைய மயக்கம் தீர்கிறது. மயக்கம் தீர்ந்து சட்டென்று கண்களை விழித்து வசிட்டரை நோக்கி, ராமன் வந்துவிட்டானா, என் மகன் வந்துவிட்டானா என்ற கேள்வியை தொடுக்கிறான் தயரதன். இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. இரதம் வந்துற்றதென்றாங் யாவரும் ஏம்பலோடும், பரதன் வந்துற்றான் என்ன மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். புரைதவு கமல நாட்டம் பொறுக்கென விழித்து நோக்கி விரதமாதவனை கண்டான், வீரன் வந்தனோ என்றான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதில் குறைதரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தசரதனால தான் ராமன் காட்டுக்கு போனார். அப்போ அவர் குற்றம் செஞ்ச மாதிரி தான் அர்த்தம். அப்போ வந்து அது ஏன் குற்றமற்ற அப்படின்ற ஒரு நடைமுறை அங்கே வந்திருக்கிறது. இல்லை இல்லை, ரெண்டு விதமாக. அதாவது முதலில் இது தயரதன் குற்றமுற்றவனா குற்றம் இல்லாதவனா என்பதை குறிப்பதற்கு வந்த அடை அல்ல. இது அவனுடைய கண்களைக்கான அடை. அவன் கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கு, எந்த குற்றமும் அற்ற கண்ணாக நன்றாக இருக்கிறது என்பதற்கான அடை. அது கண்களுக்கும் சேர்த்து கொள்ளலாம், அந்த குற்றமற்ற என்ற அடையை, நாட்டம் என்ற அந்த கண்களுக்கும் சேர்க்கலாம், இல்லாவிட்டால் கமலம் என்பதற்கு கூட சேர்க்கலாம். குற்றமற்ற தாமரை போன்ற அவனுடைய கண்கள், அவனுடைய கண்கள் தாமரை போல அகன்று விரிந்த கண்களாக இருக்கின்றன, பளிச்சென்று தெரியக்கூடிய கண்களாக அவனுடைய கண்கள் இருக்கின்றன. ராஜகுடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா, இயல்பிலேயே அந்த மேல்தட்டு வர்க்கத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த முகப்பொலிவு இருக்கும். ராஜகுடும்பத்தில் பிறந்த அவனுக்கு அந்த முகப்பொலிவு இயல்பிலேயே இருக்கும். அதனால் அவனுடைய கண்கள் பளிச்சென்று அவனுடைய முகத்தில் காணப்படுகின்றன. எனவே அவனுடைய கண்களை குறிக்க வந்த அடைதான் இது. அதனால் இது அவனை குற்றமற்றவனாக சொன்னதாக சொல்லியிருப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து, உண்மையிலே அவன்பால் குற்றமும் இல்லை. அதை நாம் கொஞ்சம் நடுநிலையில் நின்று நோக்கினால் அவன் மீது எந்த குற்றமும் இல்லை. அவன் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிவிட்டான். கைகேயிக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்து இருக்கிறான், அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருக்கிறான். எனவே அவன் குற்றவாளி என்று கம்பர் எங்கும் சொல்ல மாட்டார். அவன் வாய்மையை நிலைநிறுத்தியவன் என்றுதான் கம்பனாலும் பல இடங்களில் அவன் சுட்டி காட்டப்படுகிறானே தவிர, அவன் குற்றம் செய்தவனாக கவிக்கூற்றாக எங்கும் சொல்லப்படவில்லை. இலக்குவன் தான் அவனை பழித்து பேசுகிறான், தயரதனை. அவன் குற்றம் செய்து விட்டான், வாக்கு தவறிவிட்டான், முன்பு ஒன்று சொல்லிவிட்டு பின்பு அதை மாற்றிவிட்டான், பொய்யனாகி விட்டான் என்றெல்லாம் இலக்குவன் தான் அவ்வாறு பல இடங்களில் பழித்து பேசுகிறானே தவிர, மற்ற யாரும் அவனை பழித்து பேசுவதாக காணப்படவில்லை. கம்பரும் அவனை எந்த இடத்திலும் அவ்வாறு சொல்லவில்லை. எனவே தயரதன் குற்றம் செய்தான் என்று சொல்வதற்கு இடமே கிடையாது. தயரதன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினான். அப்படி நிறைவேற்றும் போது அவன் ஒரு தவறு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறான். எனவே அங்கு அவன் அதை வேண்டுமென்று செய்யவில்லை, அவன் வேறு நோக்கத்திற்காக அதை மாற்றவில்லை. அவன் சூழ்நிலை கைதியாக சிக்கிக்கொண்டு ஏற்கனவே கொடுத்த வாக்கை காக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உள்ளாகி அவன் ராமனுக்கு முடிசூட முடியாத ஒரு நிலைக்கு உள்ளானான். எனவே அங்கு தயரதன் குற்றவாளி அல்ல. எனவே அவனை குற்றமற்றவன் என்று சொன்னாலும் அது பொருந்தக்கூடியதானே தவிர பொருத்தமற்ற சொற்றொடர் அது அல்ல. சரிங்க, மிக்க நன்றி. வேறு சந்தேகங்கள் இருக்கின்றனவா? ஐயா, நீங்கள் சொன்ன ஒரு அந்த வாக்கியத்திலிருந்து இன்னொரு கேள்வியா, அதாவது அவர் தசரதர் வந்து வாக்கு கொடுத்ததுக்காக, வாக்கை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக ராமரை வந்து காட்டுக்கு போக சொன்னார். ஆமாம். இப்போ ராமர் ஒரு மிக சிறந்த அரசராக முடியும் அப்படின்றப்ப, மக்கள் நலனுக்காக ஏன் வந்து அந்த வாக்கை வந்து வாக்கை நிறைவேற்றணும்? வாக்கை நிறைவேற்றுவதுதான் அந்த காலத்தில் உயர்ந்த தர்மமாக கருதப்பட்டிருக்கிறது. கொடுத்த வாக்கை துளியும் பிசகாமல் அப்படியே நிறைவேற்றும் வேண்டும் என்பதை அந்த காலத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள், முக்கியமாக அரச பீடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுடைய மிகப்பெரிய அறமாக கடைபிடித்திருக்கிறார்கள். வாக்கு தவறிவிட்டான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருவதை அவர்கள் மிகப்பெரிய அவமானமாக கருதியிருக்கிறார்கள். கொடுத்த வாக்கு மீறிவிடக்கூடாது என்பதை கொள்கை உறுதியுடன் கடைபிடித்திருக்கிறார்கள். எனவே தயரதனும் அந்த கொள்கை உறுதியுடன் இருந்திருக்கிறார். இந்த இப்போ இருக்க காலத்தில் எல்லாரும் சட்டென்று மாற்றி விடுவார்கள். நான் முன்பு அப்படி சொன்னேன், இப்போது உனக்கு அந்த வரலாம் நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படி என்று இந்த காலத்தில் வாக்கை எல்லாம் உடனே மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பொறுப்பில் இருப்பவர்கள். பெரிய மனிதர்கள் எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரச தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தலைவர்களை எல்லாம் நாம் நம் காலத்தில் பார்க்கிறோம். எனவே இந்த காலத்தில் ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு அதை சாதாரணமாக மீறி விடுவது என்பதெல்லாம் மிக இயல்பாக ஆகிவிட்டது. ஆனால் அன்று அப்படி அல்ல. கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே ஆக வேண்டும், தலை போவதாக இருந்தாலும் அதை செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமும் தீரத்தன்மையும் அவர்களிடம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவனாக தயரதனும் இருந்தான். எனவே அவன் கைகேயிக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு தன் மகனை கானகம் செல்ல அனுமதித்தான். இதுதான் அவனுடைய நிலை, தயரதனுடைய நிலை. சரிங்க. இது ஆங்கிலத்தில் அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படினும், ஒருத்தருடைய அதே வாக்கு தான், அதே தான், அதே தான், அதே ஒருத்தருடைய வாக்கு முக்கியமா இல்ல பல அந்த நாட்டுடைய நலன் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு. அதாவது ராமன் ஆண்டால் சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்கும் அது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் பரதனும் நல்ல ஒரு தகுதியுடையவன் தான், அவனும் தகுதியற்றவன் அல்ல. அவனும் சிறப்புக்குரியவன் தான், அவனும் அரசபீடத்தில் அமரக்கூடிய அருகதை உடையவன் தான். என்ன, அவன் இளையவன், அவ்வளவுதான். முதியவன் மூத்தவன் இருக்கும் போது இளையவன் பீடத்தில் ஏறக்கூடாது என்ற அந்த ஒரு மரபுக்கு மரபுதான் அங்கு பார்க்கப்பட வேண்டுமே தவிர, மற்றபடி பரதன் தகுதியற்றவன், அவன் அங்கு அமர்வதற்கான அருகதை இல்லை என்று சொல்வதற்கு அங்கு இடமில்லை. பரதனும் தகுதி வாய்ந்தவன் தான், ஆனால் அவன் இளையவன். அந்த அடிப்படையில் அவன் அங்கு ஏறுவதற்கான உரிமை உடையவன் அற்றவன் உரிமை உடையவன் அல்ல. அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான். அதனால் பரதன் ஏறிவிட்டால் அங்கு நாடே கெட்டுப்போய்விடும் என்று நாம் கருதுவதற்கும் இடமில்லை. அவனும் அந்த 14 வருடங்கள் தன் அண்ணனுடைய பாதுகையை அரியணையில் வைத்து நாட்டு மக்களை நன்றாகத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் ஒன்றும் அந்த தேசமே கெட்டுப்போய்விட்டது என்றெல்லாம் கதைகளில் பதிவாகவில்லை. அவன் தன்னுடைய பொறுப்பை சரியாகத்தான் கவனித்துக் கொண்டான், நிர்வாகத்தை சரியாகத்தான் நடத்தியிருக்கிறான் என்பதுதான் நாம் கதை போக்கில் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ராமன் ஆள்வது மட்டும்தான் மக்களுக்கு நன்மை பயந்திருக்கும், பரதன் ஆண்டது நன்மை அல்ல என்று கருதுவதற்கு அங்கு இடமில்லை. அப்படி அந்த பார்வை பார்ப்பதற்கு அங்கு இடமில்லை. சரிங்க ஐயா, இது சரியா. அடுத்த பாடல் அடுத்த பாடல். நாயகன் பின்னும் தன்தேர் பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்றுரைத்தலும் தேர்வலானும் வேயுயர் கானில் தானும் தம்பியும் இதிலை பொண்ணும் போயினன் என்றான் என்ற பொழுதத்தே ஆவி போனான். இந்த பாடலுக்கு ஒரு முந்தி ஒரு பாடல் இருக்கிறது. அதில் வசிட்டன் அந்த இடத்தில் இருந்து அகன்று சென்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தயரதன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ராமன் வனம் போய்விட்டான் என்ற அந்த செய்தியை சொல்லி தயரதன் உயிர் பிரிவதை காண வேண்டுமே என்ற அந்த காட்சியை காண சகிக்காமல் அங்கிருந்து அவன் அப்பால் சென்று விடுகிறான். வசிஷ்டன் பதில் சொல்லாமலேயே போய்விடுகிறான். அவன் பதில் சொல்லாமல் போனதில் இருந்தே தயரதனுக்கு உண்மை விளங்கி விடுகிறது. ராமன் திரும்பி வரவில்லை என்ற உண்மை விளங்கி விடுகிறது. இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துவதற்கு ராமனை தேரில் கொண்டு சென்றவனாகிய அந்த சுமந்திரனிடமே அதை கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக சுமந்திரனை நோக்கி தயரதன் கேள்வி கேட்கிறான். அந்த செய்தி இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. அந்த கேள்வி கேட்டு அவனிடமிருந்து அந்த விடையை பெற்ற அந்த தருணத்திலேயே தயரதனுடைய உயிரும் போய்விடுகிறது. அவை உடனே நிகழ்ந்து விடுகிறது. அவன் பதில் சொன்ன மறுகணமே இவனுக்கு மரணம் வந்து வாய்த்து விடுகிறது. எனவே அந்த நிகழ்வை ஒரே பாட்டில் சுருக்கி சொல்லிவிடுகிறார். அந்த நிகழ்வு வெகு விரைவாக நடந்து முடிந்து விட்டது என்பதற்காக அந்த செய்தியையும் ஒரே பாடலில் உள்ளடக்கி சொல்லிவிடுகிறார். பொதுவாக விவரித்து பெரிய அளவில் பாடல்களை பாடிக்கொண்டே போகக்கூடிய கம்பர் சில இடங்களில் மிக சுருக்கமாகவும் பாடுவார். அந்த செய்தியின் விரைவுத்தன்மைக்கு ஏற்ப பாடலை சுருக்கியும் பாடுவார். அந்த மாதிரியான இடங்களில் ஒன்று இது, சுருக்கி பாடப்பட்ட இடங்களில் ஒன்று. தயரதன் வினவுகிறான், அதற்கு சுமந்திரன் பதில் சொல்லுகிறான். அந்த பதிலை கேட்ட மறுகணமே தயரதன் மாண்டு போகிறான். இந்த செய்தி மூன்று வகை, மூன்று செய்திகளும், இந்த மூன்று செய்திகளும், இந்த மூன்று நிகழ்வுகளும் இந்த ஒரே பாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. நாயகன் பின்னும் தந்தையர் பாகனை நோக்கி, நாயகன் என்ற சொல் இங்கு தயரதனை குறிக்கிறது. நாயகன் அந்த தலைவனாகிய அந்த தயரதன் பின்னும் தன் தேர் பாகனை நோக்கி, மீண்டும் தன் தேர் பாகனாகிய சுமந்திரனை நோக்கி, நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும். நம்பி, நம்பி என்ற வார்த்தை ஆண்களில் சிறந்தவன் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. இது ஏற்கனவே ராமனை குறிக்கும் விதமாக பல பாடல்களில் கம்பரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தோம் ஏற்கனவே ஒரு பாடல் கூட, நம்பியை காண நங்கை காயிரம் நயனம் வேண்டும் என்றெல்லாம் ஒரு பாடல் பார்த்தோம். அங்கு நம்பி என்ற சொல்லால் ராமன் சுட்டப்பட்டு இருந்தான். அதை போலவே இங்கு நம்பி என்ற சொல் ராமனை குறித்து வருகிறது. நம்பி சேயனோ அணியனோ, என் மகனாகிய ராமன், ஆண்களில் சிறந்தவனாகிய ராமன், புருஷோத்தமனாகிய ராமன், அவன் சேயனோ அணியனோ, அவன் தூரம் போய்விட்டானோ அல்லது இங்கு பக்கம் வந்து விட்டானோ என்று வினவுகிறான். சேய்மை அண்மை என்ற இரண்டு சொற்களில் இருந்து குறிப்பு வினையாளனையும் பெயராக இரண்டு சொற்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றன. சேய்மை என்பதில் இருந்து சேயன் என்று வருகிறது. சேய்மை என்றால் தூரம் என்று பொருள், சேயன் என்றால் தூரத்தில் இருப்பவன் என்று பொருள். சேய்மை என்ற பண்பு அடியாக பிறந்த சொல்லது சேயன், தூரத்தில் இருப்பவன். அதே போல அண்மை என்ற சொல்லில் இருந்து அணியன் என்ற அந்த சொல், அந்த பெயர் சொல் வருகிறது. அந்த வினையாளனையும் பெயர் வருகிறது, குறிப்பு வினையாளனையும் பெயர் வருகிறது. அணியன், அண்மையில் இருப்பவன். நம்பியாகிய ராமன் தூரம் சென்று விட்டானா அல்லது இதோ இங்கு என் பக்கம் வந்து விட்டானா என்று வினவுகிறான். சேயனோ அணியனோ, அதை மிக சுருக்கமாக வினவுகிறான். சேயனோ அணியனோ, தூரம் இருப்பவனா பக்கம் இருப்பவனா என்ற பொருள் தருகிறது அந்த சொற்றொடர். சேயனோ அணியனோ என்ற சொற்றொடர் என்று உரைத்தலும் என்று தயரதன் வினவியவுடன் தேர் வளானும், தேர் வளான், தேர் வல்லான் என்பது தேர் வளான் என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. தேர் வல்லவன், தேர் செலுத்துவதில் வல்லவனாகிய அந்த சுமந்திரனும், வேய் உயர் கானில் தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும் போயினன் என்றான். அவன் காட்டுக்குள் போய்விட்டான். தானும் தன் தாரமும் தம்பியுமாக ராமன் காட்டுக்குள் போய்விட்டான் என்று பதில் கூறுகிறான் சுமந்திரன். தேர் வளான் என்பது சுமந்திரனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த சுமந்திரன் வேயுயர் காணில், அவன் சுமந்திரன் சொல்லுகிறான், வேயுயர் காணில், வே என்றால் மூங்கில், வேய் என்றால் மூங்கில். நீங்கள் புல்லாங்குழலை பற்றி சொல்லும் போது ஒரு சொற்றொடர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேய்ங்குழல், வேய்ங்குழல் ஊதுகிறான் கண்ணன், வேய்ங்குழலின் நாதம் என்றெல்லாம் சொற்றொடர் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புல்லாங்குழலை சொல்லும்போது வேயிங்குழல் என்று சொல்லுவார்கள். அது மூங்கிலில் இருந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதனால் அதை குறிப்பதற்கு வேயிங்குழல் என்று சொல்வார்கள். ஆக வேய் என்ற சொல் மூங்கிலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வேய் உயர் காணில், மூங்கில்கள் உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய கானகத்தில், தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன், தானும் தம்பியாகிய இலக்குவனும் மிதிலாபுரியின் பொன் போன்ற பெண்ணாகிய அந்த சீதையும், மிதிலை நகரத்தில் இருந்து இந்த அயோத்தி நகரத்திற்கு மருமகளாக வந்து சேர்ந்த பொன் போன்ற அந்த சீதையும், போயினன் தானுமாக ராமன் காட்டுக்குள் போயினான். ராமன் இவர்களோடு காட்டுக்குள் போய்விட்டான் என்றான் என்று சுமந்திரன் சொன்னான். என்ற பொழுதத்தே ஆவி போனான் என்றான் என்று சுமந்திரன் சொன்னான் என்று சொன்ன அந்த அளவிலேயே ஆவி போனான். தசரதன் ஆவியை விட்டுவிட்டான். என்ற போது என்ற போது போது என்று வருவது பொழுது என்று சில இடங்களில் வரும். போது என்றாலும் பொழுது என்றாலும் ஒரே பொருள்தான். இடையில் அந்த சிறப்பு ழகர ஒற்று சில இடங்களில் பயின்று வருவதை நாம் பார்க்கிறோம். இலக்கியங்களில் பல இடங்களில் போது என்ற சொல் பொழுது என்று வருவதை நாம் பார்க்கிறோம். திருக்குறளில் கூட இந்த பொழுது என்ற சொல் பல இடங்களில் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவு இல்லாத பொழுது என்று அந்த திருக்குறளில் பொழுது என்ற சொல் போது என்ற பொருளில் பயின்று வந்திருக்கிறது. எனவே என்ற பொழுதத்தே ஆவி போனான் என்ற சொற்றொடரினுடைய பொருள் என்ற போதே என்று அவன் சொன்ன அந்த போதினிலேயே ஆவி போனான். தயரதன் தன் உயிரை விட்டுவிட்டான். சுமந்திரனை நோக்கி கேட்கிறான், ராமன் தூரம் போய்விட்டானா அல்லது இங்கு பக்கம் திரும்பி வந்து விட்டானா என்று கேட்கிறான். வினா தொடுக்கிறான். அந்த வினாவிற்கு பயந்து வசிஷ்டர் அங்கிருந்து அப்பால் சென்று விட்டார். அந்த வினாவுக்கு பதில் சொன்னால் அந்த சொன்ன கணத்திலேயே மன்னனது உயிர் போய்விடும். எனவே அந்த காட்சியை பார்க்க சகிக்காதவராக வசிட்டர் அங்கிருந்து அகன்று போய்விட்டார். ஆனால் இப்போது சுமந்திரர் இந்த வினாவுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவரும் அப்பால் போக முடியாது. யாராவது ஒருவர் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். மன்னன் கேட்கிறான். மன்னன் கேட்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது அல்லவா? அவரவர்கள் பொறுப்பை அவரவர்கள் வேலையை செய்து தானே ஆக வேண்டும். எனவே சுமந்திரன் பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். எனவே அவன் பதிலை சொல்லுகிறான். நடந்த நிகழ்வை நடந்ததை நடந்தபடியே சொல்லுகிறான். அவன் போய்விட்டான். ராமன் வனத்திற்குள் பிரவேசித்து விட்டான். திரும்பி வரவில்லை என்ற அந்த உண்மை தகவலை தயரதனிடம் சொல்லுகிறான். அந்த சொன்ன அந்த கணத்திலேயே தயரதனுடைய உயிர் பிரிந்து போய்விடுகிறது. உயிரை விட்டுவிட்டான் அவன். ஆவி போனான் என்று கம்பர் அந்த காட்சியை, அந்த வேகமாக நடந்த அந்த நிகழ்வை தாமும் வேகமான பாணியிலேயே சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் இல்லையா? இல்ல ஐயா, இது ஒரு இனிமையான பாடல். நீங்க சொன்ன மாதிரியே ஒரே வழியில தயாதன் இறந்து போவதை கம்பர் அடுத்த பாடல் போ. இப்போது மிகப்பெரிய ஒரு சோகச் சம்பவம் அயோத்தியில் நடந்துவிட்டது. அவனுடைய உயிர் போய்விடுகிறது. அவனுடைய அந்த உயிரை, அந்த ஆத்மாவை தேவலோகத்தில் இருந்து இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் வந்து ஒரு விமானத்தில் ஏற்றி பிரம்மலோகத்திற்கும் அப்பால் உள்ள ஒரு உலகத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று கம்பர் ஒரு பாடலில் தெரிவிக்கிறார். மீளா உலகம், மீண்டும் பிறப்பு இறப்பு வராத ஒரு உலகத்தில் தயரதனின் உயிரை கொண்டு சேர்த்தார்கள், ஒரு விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று ஒரு பாடலில் கம்பர் குறிக்கிறார். அடுத்து அங்கு இங் அந்த அரண்மனையில் தயரதனின் உடலை சுற்றி அவனது மனைவிமார்கள் அழுது அரற்றி புலம்பக்கூடிய அந்த சோகமயமான காட்சியை பலபட வர்ணித்து கம்பர் நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டி நம்மையும் இதய உடையவர்களாக மாற்றிவிடுகிறார். அப்படி அவருடைய கவிதைகள், பல கவிதைகள் அமைந்திருக்கின்றன. சோகத்தை சித்திரமாக தீட்டக்கூடிய கவிதைகளாக அந்த பகுதியில் பல கவிதைகள் அமைந்திருக்கின்றன. கௌசலை ராமனின் தாயாகி வந்த கோசலை மிகவும் துடித்து துயரத்தால் தவிக்கிறாள். அவள் அவனுடைய மார்பில் வீழ்ந்து புலம்புகிறாள். கொதிக்கின்ற கோடை காலத்தில் சுடுகின்ற தரையில் ஒரு புழு எப்படி துடிக்குமோ, எலும்பு எதுவுமே இல்லாத ஒரு புழு எப்படி அந்த வெப்பத்தை தாளாமல் துடிக்குமோ அப்படி அவளுடைய துடிப்பு இருந்தது என்று கம்பர் அவளுடைய வேதனையை சொல்லுகிறார். அவனுடைய மார்பின் மீது கிடந்து புரண்டு அழுகிறாள். அவன் மார்பின் மீது அவள் புரண்டு அழுவது எப்படி இருக்கிறது என்றால் மேகத்துக்கு ஊடாக மின்னல் துடிப்பது போல் இருக்கிறது என்று கம்பர் அதை அந்த சோக காட்சியை உவமை மூலம் காட்டிச் செல்கிறார். இப்படியாக அந்த சோக காட்சி அங்கு நடக்கிறது. மற்ற பெண்கள் எல்லாம் அந்த தயரதனுக்கு ஆசை நாயகிகளாக இருந்த மற்ற பெண்கள் எல்லாம் அங்கு வந்து அழுது அரற்றி புலம்பத் தொடங்குகிறார்கள். அப்படி புலம்பத் தொடங்கியவர்கள் சட்டென்று தங்கள் புலம்பலை நிறுத்திவிட்டு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். மன்னவன் மாண்டு விட்டான், நம் நாயகனும் உயிர் பிரிந்து விட்டது, இனிமேல் நாம் இந்த உலகில் வாழ்ந்து என்ன பயன்? மன்னனோடு நம் உயிரையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று அவனோடு எல்லோரும் உடன்கட்டை ஏற தயாராகி விடுகிறார்கள். அவனோடு தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள ஆயத்தமாகி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி உடையவர்களாக அவனுக்கு இறுதிச் சடங்கு நடக்கும் போது அந்த சிதை நெருப்பில் தாங்களும் பாய்ந்து தங்கள் உயிரை விட்டுவிட தீர்மானித்தவர்களாக அவர்கள் பேசா பாவைகளாக ஆகிவிட்டனர் என்று கம்பர் அவர்களுடைய நிலையை குறித்து காட்டுகிறார். அந்த தயரதனது அந்தப்புற மகளிராக அவனது ஆசை நாயகிகளாக இருந்த அந்த பெண்களினுடைய அந்த உறுதி மனநிலையை ஒரு பாடலில் கம்பர் தீட்டி காட்டுகிறார். இப்படியாக அந்த காட்சி காட்டி வரக்கூடியவர். அடுத்து வசிஷ்டர் அங்கு வந்து மன்னன் மாண்டு கிடப்பதை பார்த்து மிகவும் மனம் வருந்தியவனாக இனிமேல் அடுத்து நடக்க வேண்டிய என்ன என்றெல்லாம் சிந்தித்து உடனடியாக செயல்படத் தொடங்குகிறார். இப்போது மன்னனுக்கு இறுதிச் சடங்கு செய்தாக வேண்டும். அவனுக்குரிய அந்த உத்தர கிரியைகளை முறைப்படி ஆற்றியாக வேண்டும். ராமனோ வனம் ஏகிவிட்டான். இனிமேல் இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்துத்தான் அந்த காரியத்தை ஆற்றி ஆக வேண்டும். ஆனால் அங்கு இருந்த அந்த அரண்மனையில் ராமனோடு கானகம் செல்லாமல் இருக்க வேண்டியவர்களாகிய அந்த பரதனும் சத்துருக்கனும் கூட அப்போது அங்கு இல்லை. அவர்கள் அப்போது பாட்டன் வீட்டுக்கு சென்று இருக்கிறார்கள், கேகய நாட்டுக்கு போயிருக்கிறார்கள். எனவே அவர்களைத்தான் திருப்பி கூப்பிட முடியும். ராமனையும் லக்வனையும் கூப்பிட முடியாது. கூப்பிட்டு அனுப்பினாலும் அவர்கள் வரமாட்டார்கள். வருவதில் பல இடர்பாடுகள் உண்டு. அவர்கள் கானகத்திற்குள் எந்த பகுதிக்கு போய்விட்டார்கள் என்று அவர்களை தேடுவதும் சிரமம். அப்படி தேடிப்போய் அவர்களை அடைந்து திரும்ப கூட்டி வருவதும் சிரமம். எனவே இந்த காரியத்தை தயரதனுக்கு ஆற்ற வேண்டிய அந்த இறுதி சடங்குகளை ஆற்றுவதற்கு உரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பரத சத்ருக்கனர்கள் தான். எனவே அவர்கள் பக்கத்தில் பாட்டன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள், பக்கத்து நாட்டிற்கு போயிருக்கிறார்கள். அவர்களை திரும்ப அழைப்பதுதான் உகந்ததாக இருக்கும் என்று உடனடியாக ஓலை எழுதி அனுப்புகிறார். அந்த பரதனையும் சத்ருக்கனையும் அயோத்திக்கு திரும்பி அழைத்து வரும்படியாக தூதுவரிடம் ஓலை கொடுத்து அனுப்புகிறார். இது மன்னன் உத்தரவு என்று செய்தி எழுதி அனுப்புகிறார். மன்னன் இறந்த செய்தி எழுதி அனுப்பவில்லை, மன்னன் உத்தரவு மீண்டு உடனே திரும்பி வாருங்கள் என்ற செய்தியை மட்டும் எழுதி அனுப்புகிறார். ஆக தூதுவர்கள் பரதனை கூப்பிடுவதற்காக கேகய நாடு போகிறார்கள். அது ஒரு பக்கம் நடக்கிறது. அவர் தூதுவர்களை அனுப்பிவிட்டு அந்த பரதனும் சத்ருக்கனும் திரும்பி வரும் வரைக்கும் மன்னனுடைய உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதற்குரிய தைலத்தில் அந்த மன்னனுடைய உடலை தூக்கி இட்டு அந்த தைலத்திற்குள் அந்த மன்னனுடைய உடல் அப்படியே மிதந்து இருக்கும்படியாக வைத்து அது கெட்டு போகாதபடியும் செய்கிறார். பல பெண்கள் அவனை சூழ்ந்து அழுது அரட்டி கொண்டு இருக்கிறார்கள். பெண்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அவனுடைய அந்த உடலை தூக்கி தைலத்தில் இட்டான் என்ற செய்தியை கம்பர் சொல்லும்போது எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், தையல் கடலில் கிடந்தானை தைல கடலின் தலை உயித்தார் என்று பாடுகிறார். தையல் கடலில் பெண்களின் கூட்டத்திற்கிடையே இருந்த அந்த தைரதனுடைய உடலை தையல் கடலில் கிடந்த ஆணை தைலக்கடலின் தலை உயித்தார். மிகப்பெரிய கொப்பரையில் தைலம் நிரப்பி அந்த தைலத்தில் அவனது உடலை பதப்படுத்தும் விதமாக இட்டு வைத்தார் வசிஷ்டர் என்று கம்பர் பாடுகிறார். அந்த சொற்றொடர் மிக நயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடலில். தையர் கடலில் கிடந்த ஆணை தைலக்கடலின் தலை உயித்தார் என்று கம்பர் பாடுகிறார். இவ்வாறாக தயரதனது உடல் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது. அங்கே ஓலை போகிறது, பரதன் இருக்கும் இடத்திற்கு ஓலை போகிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க சூரியன் உதிக்கிறான். அந்த சூரியோதய வர்ணனையை இந்த 167வது பாடல் சொல்லுகிறது. கம்பர் எப்போதும் என்ன சம்பவம் நடக்கிறதோ அதை இயற்கை நிகழ்வோடு சம்பந்தப்படுத்தி பாடுவார். தன் குறிப்பை ஏற்றி பாடுவார். தற்குறிப்பு ஏற்ற அணியாக பாடுவார். அதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். முதல் முதலில் மிதிலைக்குள் ராமன் பிரவேசித்த போது அங்கு மிதிலா நகரின் மதில்களில் அசைந்த கொடிகளை பற்றி பாடும்போது அந்த கொடிகளின் அசைவு ராமனை அந்த நகரம் தன் கைகளை நீட்டி வா வா என்று அழைத்தது போல் இருந்தது என்று பாடியதாகெல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் பல இடங்களில் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், சந்திர உதயம் இவற்றையெல்லாம் அந்த கதையோடு சம்பந்தப்படுத்தி அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ப பாட்டை அமைத்திருப்பார். அதை போலவே இங்கும் இந்த சூரிய உதய காட்சியை வர்ணித்து பாடுகிறார் கம்பர். இன்றைக்கு சூரியன் உதிக்கிறது. அதற்கு முன்பெல்லாம் பலகாலம் சூரியன் உதித்தது, இன்றைக்கும் உதிக்கிறது. வழக்கம் போல் அது உதிக்கிறது, அவ்வளவுதான். அது ஒரு சாட்சி பாவத்தில் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். அது எந்த நிகழ்விலும் பங்கேற்காது சூரியன். இங்கு இந்த பூமியில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் சூரியனுடைய பார்வைக்கு தெரியும். இங்கு நடக்கக்கூடிய நல்ல அறங்களும் சூரியனுடைய பார்வைக்கு தெரியும். அது எல்லா காரியங்களையும் பொதுவாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய வேலை. ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட சார்பாக பார்த்து அது மனம் துடிப்பதாகவும் அதற்காக அது வெவ்வேறு உணர்வுகளுக்கு ஆட்படுவது போலவும் காட்டுவது கவிஞர்களுடைய கவிதையினுடைய வேலை. அந்த வேலையை இங்கு கம்பர் செய்கிறார். சூரியன் வழக்கம் போல சாதாரணமாக உதிக்கிறான். ஆனால் அதன் மீது தன் குறிப்பை ஏற்றி தற்குறிப்பேற்ற அணியாக இந்த பாடலை கம்பர் அமைக்கிறார். சூரியன் அங்கு எவ்வாறு தோன்றுகிறான் என்றால் ஒரு அரசன் மாதிரியாக வருகிறான். ஏன் அவ்வாறு வருகிறான் என்றால் அந்த நாடு கோசல நாடு தலைவனின்றி தத்தளிக்கின்ற ஒரு நிலைக்கு இவ்வாறு இப்போது உள்ளாகிவிட்டது. ஆண்டு கொண்டிருந்த அரசன் மாண்டுவிட்டான். அந்த அரசனுக்கு அடுத்து பட்டம் கட்ட வேண்டியவனாகிய ராமன் வனம் போகிவிட்டான். அவன் போனாலும் பரவாயில்லை, அதற்கு அடுத்த சகோதரர்கள் அந்த பொறுப்பை வகிக்க இருக்கிறார்களா என்றால் அவர்களிலும் இரண்டு பேர் பக்கத்து நாட்டுக்கு சென்று விட்டார்கள், பாட்டன் வீட்டுக்கு போய்விட்டார்கள். இப்போது பொறுப்பற்ற நாடாக, பொறுப்பில் இருப்பவர்கள் யாரும் இல்லாத நாடாக அந்த நாடு இருக்கிறது. இப்படி ஒரு நாடு மாறிவிட்டால் அந்த நாடு மிகப்பெரிய அபாயத்திற்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு அதிகம். பீடத்தில் அமர்ந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இல்லாமல் போய்விட்டால் பக்கத்து நாட்டவர்கள் படையெடுத்து வருவதற்கும் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்கும் வாய்ப்பு அதிகம். அது அல்லாமல் உள்நாட்டு கலகக்காரர்களும் கலகம் விளைவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே அபாயம் சூழ்ந்த ஒரு காலகட்டமாக, தலைவன் இல்லாத காலகட்டம் ஒரு நாட்டுக்கு அமையும். இதை அந்த சூரியன் மேலே இருந்து பார்க்கிறான். சூரியன் யார் என்றால் இந்த தயரத மன்னனுக்கெல்லாம் மூத்தவன், இந்த வம்சத்தின் முதல்வன் அவன்தான். இதை சூரிய வம்சம் என்று சொல்வார்கள். தயரதனுடைய அந்த அரச பாரம்பரியத்தை சூரிய வம்சம் என்று சொல்லுவது மரபு. சூரியனை தொடக்கமாக கொண்டு அடுத்தடுத்து பல்வேறு அரசர்கள் தோன்றி வந்தார்கள். அவர்கள்தான் சூரிய வம்சத்தவர்கள். எனவே இந்த வம்சத்திற்கே மூதாதை முன்னவன் சூரியன். எனவே தன் வம்சத்தில் அரசனற்று போய் நாடு தத்தளிக்கும் நிலைக்கு உள்ளானதை கண்ட அந்த சூரியன் தானே அரசகோலம் தரித்து, தானே வாள் போன்றவற்றையெல்லாம் தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு அரசகோலத்துடன் அந்த நாட்டிற்கு வருவது போல் உதயமாகி வந்தான். இங்கு யாரும் இல்லை, என் மரபில் வந்த இந்த தேசத்தை காப்பதற்கு யாரும் இல்லை, அரசன் இல்லாத நாடாக இந்த நாடு இப்போது இருக்கிறது, இந்த நாட்டை என் மக்கள் அந்த பரத சத்ருக்கணனோ அல்லது ராம லக்குவரோ திரும்பி வரும் வரைக்கும் நானே காப்பேன் என்று சொல்லிக்கொண்டு சூரியன் வருவது போல் உதயமானான் சூரியன் என்று கம்பர் பாடுகிறார். அவன் சாதாரணமாகத்தான் உதிக்கிறான் சூரியன், என்றைக்கும் உதிப்பது போல. கோடானு கோடி காலமாக அவன் எப்படி உதித்து கொண்டு இருக்கிறானோ அப்படித்தான் அன்றைக்கும் உதிக்கிறான். ஆனால் அந்த நிகழ்வை இயல்பாக நடக்கக்கூடிய அந்த இயற்கையின் நடப்பை இந்த கதையின் நடப்போடு சம்பந்தப்படுத்தி கம்பர் பாடுகிறார். அரசனற்று போய்விட்டது நாடு. எனவே அந்த புதல்வர்கள் மீண்டு வரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு பாதுகாவலாக நானே இருப்பேன். இது என் வம்சம், என் வம்சத்தை வம்சத்தில் வந்த நாடு இப்படி தலைவனின்றி தத்தளிக்கும் நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று கருதி சூரியனே அரசகோலம் தரித்து அந்த நாட்டிற்கு வந்தது போல் அன்றைய உதய பொழுது அமைந்திருந்தது, சூரிய உதயம் அமைந்திருந்தது என்று கம்பர் பாடுகிறார். எரிகதிரோன் தோன்றினான் என்பதுதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்தி. எரிகதிரோன் தோன்றினான், இறுதி அடியில் உள்ள எரிகதிரோன் என்பது எழுவாய். இரண்டாவது அடியில் உள்ள தோன்றினான் என்பது பயனிலை. எரிகதிரோன் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய, எரிக்கின்ற தன் கிரணங்களால் வெப்பத்தை வெளிப்படுத்தி தகிக்கின்ற கதிரோனாகிய அந்த சூரியன் தோன்றினான், உதித்தான். அவன் எப்படி உதித்தான், என்ன விதமாக உதித்தான் என்பதைத்தான் கம்பர் தம் வர்ணனையில் சொல்லுகிறார். சூரியன் உதித்தான் என்பது செய்தி. அவன் என்ன விதமாக உதிக்கிறான், என்ன நோக்கத்திற்காக உதிக்கிறான் என்பதை கம்பர் வர்ணனையாக பாடுகிறார். அவன் ஒரு அரச கோலத்தோடு உதிக்கிறான். அரசனுடைய கோலம் எப்படி இருக்கும், அரச அடையாளங்கள் எவை? ஒரு அரசன் வருகிறான் என்றால் முரச வாத்தியம் ஒலிக்கும், இன்னார் வருகிறார், இப்படிப்பட்டவர் வருகிறார், வீர பராக்கிரமசாலி வருகிறார், பல தேசங்களை திரை கொண்டவர் வருகிறார், பல வேந்தர்களை புறமுதியிட்டு ஓட வைத்தவர் வருகிறார் என்றெல்லாம் வெற்றி முரசம் ஒலிப்பார்கள். முரசறைந்து அவனுடைய வருகையை தெரிவிப்பார்கள். ஆக முரசறைதல் என்பது ஒரு அரசனுடைய வருகையின் அடையாளம். அடுத்து அவன் வரும்போது, ஒரு அரசன் வரும்போது பலரும் அவனுக்கு பல்லாண்டு இசைப்பார்கள், வாழ்த்து இசைப்பார்கள், வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கோஷம் செய்வார்கள். இப்போதே நாம் அதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண அரசியல்வாதி பயணித்து வந்தால் கூட சுற்றி நின்று தொண்டர்கள் வாழ்க என்று கோஷம் இடுகிறதை பார்க்கிறோம். அந்த காலத்தில், அந்த மன்னர் ஆட்சி காலத்தில் அப்படியானால் அந்த காலத்தில் அது எப்படி இருந்திருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆக ஒரு பக்கம் வாழ்த்து கோஷம் செய்வார்கள், அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும், எல்லோ பலர் வந்து அவனை வணங்குவார்கள் அந்த அரசனை, அதுவும் நடக்கும். இப்போதைய அரசியல்வாதிகளை வணங்கக்கூடிய தொண்டர்களை நாம் பார்க்கிறோம். தொண்டர்கள் மாத்திரமல்ல, அந்த அரசியல் கட்சியில் இதர பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் காலில் விழுந்து வணங்கக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு அரசன் வரும்போது அவனை வாழ்த்துவார்கள், அவனை வணங்குவார்கள், முரச வாத்தியம் ஒலிக்கும், அந்த அரசன் தன் பக்கத்தில் உடைவாள்களை கட்டியிருப்பான், சிறிய குறுவாள் வைத்திருப்பான் ஒருபுறம், ஒருபுறம் நீண்ட வாள் தொங்க விட்டு இருப்பான். ஆக அவனுடைய அறையில் வாள் இருக்கும் அவன் வரும்போது. ஒரு அரசன் அரச கோலத்தில் வரும்போது இவையெல்லாம் இருக்கும். இது பொதுவாக அரசன் வரும்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி. இதை அப்படியே சூரியனுக்கு பொருத்துகிறான். சூரியனை போது ஒரு அரசன் போல வருகிறான், அந்த தேசத்தை காப்பதற்காக வருகிறான். அவன் வரும்போது முரசு ஒலிக்கிறதா, இயற்கையிலேயே ஒரு முரசு ஒலிக்கிறது. அது என்ன முரசு என்றால் கடலாகிய முரசு ஒலிக்கிறது. சமுத்திர சத்தத்தை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள், அது பேர் ஓலம் விட்டு ஓசை எழுப்பும். அந்த ஓசை ஒரு முரச வாத்தியம் போல் ஒலிக்கிறதாம். அந்த சூரியன் நாகிய அரசன் கிளம்பி வரும்போது அந்த கடலின் ஓசையானது முரச வாத்திய ஓசை போல் இருந்தது என்று கம்பர் பாடுகிறார். மீன் நீர் வேலை முரசு இயம்ப, அந்த கடலே முரச வாத்தியத்தை இயம்ப. மீன் நீர் வேலை, வேலை என்றால் கடல் என்று பொருள். வேலை, வேலை கடலுக்கு ஒரு பெயர் வேலை என்பது. கடலை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கின்றன, ஆழி, அளக்கர், சமுத்திரம் என்றெல்லாம் பல வார்த்தைகள் உண்டு கடலை குறிப்பதற்கு. அதில் ஒரு வார்த்தை வேலை என்பது கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை. மீன் நீர் வேலை, மீன்களை உடைய நிரம்ப நீர், நீரை கொண்டிருக்கக்கூடிய கடல், மீனையும் நிறைய நீரையும் கொண்டிருக்கக்கூடிய கடல், அதுதான் மீன் நீர் வேலை என்ற சொற்றொடரினுடைய பொருள். அப்படிப்பட்ட கடல் முரசியம்ப, முரச வாத்தியத்தை ஒலிக்க, முரச வாத்திய ஒரு அரசன் வரும்போது எப்படி முரச வாத்தியம் இசைக்கப்படுமோ அதுபோல கடல் ஆகிய முரச வாத்தியம் ஒலிக்க, விண்ணோர் ஏத்த, அரசன் வரும்போது பலரும் அவனை வாழ்த்துவார்கள், அதுபோல இந்த சூரியன் வரும்போது விண்ணோர்கள் எல்லாம் ஏத்துகிறார்கள், போற்றுகிறார்கள். சூரியனை பொதுவாக எல்லோரும் போற்றுவது ஒரு மரபு. அந்த சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி காலையிலேயே சூரிய நமஸ்காரம் செய்து அந்த சூரியனை வாழ்த்தக்கூடிய மரபு இன்றும் இருக்கிறது. மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் அதை செய்கிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். சூரியனை மன்னோர்கள் மட்டுமல்ல விண்ணோர்களும் வணங்குவார்கள். இது சூரியனை வணங்கக்கூடிய ஒரு மரபு, அது எப்போதும் இருக்கக்கூடிய மரபு. எனவே ஒரு அரசன் வரும்போது அந்த அரசனை பலரும் வணங்குவதும் வாழ்த்துவதும் போல, இப்போது சூரியன் வரும்போதும் அவனுக்கு வணங்குதலும் வாழ்த்துதலும் கிடைக்கின்றன. ஒரு அரசனுக்கு கிடைப்பது போலவே கிடைக்கின்றன. ஒரு சூரியன் ஒரு மன்னனைப் போல் வருகிறான் என்பதை சொல்ல வந்தவர், ஒரு மன்னன் எப்படி வருவானோ அதை போல சூரியனும் வருகிறான் என்று நம் முன்பு காட்சியை தீட்டி காட்டுகிறார். கம்பர் அவ்வாறான ஒரு வர்ணனையை அமைத்து காட்டுகிறார். விண்ணோர் ஏத்த மண் இறஞ்ச, விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் வாழ்த்த மண் இறஞ்ச, மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் வணங்க, இறஞ்சுதல் என்றால் வணங்குதல், மண் என்பது ஆகு பெயராக மண்ணுலகத்துள் உள்ளவர்களை குறிக்கிறது. மண் இறஞ்ச, மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் இறஞ்ச அதாவது வணங்க, தூ நீர் ஒளி வாழ் புடை இளங்க, அரசன் தன் பக்கத்தில் வாள் கட்டியிருப்பான். பல வாள்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிறு வாள், குறு வாள், நீளமான வாள் என்றெல்லாம் பல வாள்கள் அவன் கட்டியிருப்பான். அதே போல இந்த சூரியனிடமும் வாள்கள் உள்ளன. என்ன வாள்கள் என்றால் ஒளி கிரணங்களாகிய வாள்கள். அவனுடைய பக்கத்தில் ஒளி கிரணங்களாகிய வாள்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் அப்படியே அப்படியே தகதகப்பாக மின்னிக் கொண்டிருக்கின்றன அந்த வாள்கள். தூ நீர் ஒளி வாழ் புடை இளங்க, புடை என்றால் பக்கம் என்று அர்த்தம். புடை சூழ வந்தார் அமைச்சர், அமைச்சர்கள் புடை சூழ முதலமைச்சர் வந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. புடை என்றால் பக்கம். இங்கு அந்த தன்னுடைய பக்கம், அந்த இடுப்பு பக்கம், அந்த பக்கத்தில் ஒளி வாழ் இளங்க, ஒளியாகிய வாழ் அதாவது அந்த வெளிச்ச கிரணமாகிய அந்த வாழ் இளங்க, ஒளிவிட்டு மின்னி திகழ சுடர்தேர் ஏறி தோன்றினான். சுடர்கின்ற, சுடர் வீசுகின்ற ஒரு தேரில் ஏறி சூரியன் உதித்தான். சூரியன் வழக்கமாக உதிப்பதை சொல்லும் போது இலக்கியங்களில் எவ்வாறு சொல்லுவார்கள் என்றால் அவன் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரில் ஏறி வருவதாக சொல்லுவார்கள். அருணன் என்னும் ஒரு சாரதி அந்த தேருக்கு முன்னால் அமர்ந்து அந்த குதிரைகளை செலுத்துவதாகவும், சூரியன் பின்னால் தேரில் அமர்ந்திருப்பதாகவும், அப்படிப்பட்ட தேரில் சூரியன் அன்றாடம் ஏறி ஆகாய வீதியில் பவனி வருவதாகவும், ஆகாய வீதியை அந்த தேரிலேயே அவன் கடந்து செல்வதாகவும் சொல்லுவது புராண மரபு, இலக்கிய மரபு. அந்த மரபின் அடிப்படையில் சூரியன் தேரில் ஏறி வருகிறான் என்று கம்பர் சொல்கிறார். ஒரு அரசன் தேர் ஏறி வருவது போல சூரியனும் தேர் ஏறி வருகிறான். ஒரு அரசன் தனது இடுப்பில் வாள்களை கட்டிக்கொண்டு தேரில் ஏறி வரும்போது முரச வாத்தியம் ஒலிக்கும். அவனை பலர் வாழ்த்துவார்கள், பலர் வணங்குவார்கள். எப்படி ஒரு அரசன் வரும்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதோ அப்படியே சூரியன் வரும்போதும் சமுத்திரமாகிய முரச வாத்தியம் ஒலிக்கிறது. விண்ணோர் வாழ்த்துகிறார்கள், மண்ணோர் வணங்குகிறார்கள். ஒளி கிரணங்களாகிய வாள்கள் அந்த சூரியனின் பக்கத்தில் ஒளி வீசுகின்றன. அவன் ஒரு தேரில் வருகிறான், அந்த சூரியனும் ஒரு தேரில் வருகிறான். இவ்வாறாக அவன் தோன்றினான் என்று கம்பர் சொல்லுகிறார். ஒரு அரசன் போலவே அவன் தோன்றுகிறான். ஏன் இவ்வாறு அரசன் போல தோன்றுகிறான் என்றால் அதை அடுத்த அடிகளில் கம்பர் சொல்லுகிறார். வானே புக்கான அரும் புதல்வன், மக்கள் அகன்றார் வரும் அளவும், யானே காப்பன் இவ்வுலகை. வானே புக்கான அரும் புதல்வன், என்னுடைய புத்திரனாகிய இந்த தயரதன், சூரியன் நினைக்கிறானோ, என்னுடைய புத்திரனாகிய இந்த தசையர் தயரதன் வானே புக்கான், வானுலகத்திற்கு போய்விட்டான், இறந்து போய்விட்டான். மக்கள் அகன்றார், அவனுடைய பிள்ளைகளாகிய ராமன் முதலியவர்கள் இப்போது அயோத்தியில் இல்லாமல் வேறு இடத்திற்கு அகன்று போய்விட்டார்கள். வருமளவும், அவர்கள் திரும்பி வரக்கூடிய அளவிற்கு வருகின்ற கால அளவில் வரைக்கும், யானே காப்பனி உலகை, யானே இந்த நாட்டை காப்பேன் என்பான் போல, என்று சொல்பவன் போல, நானே இந்த நாட்டை நான் காப்பேன், அந்த வெளி இடத்திற்கு போயிருக்கின்ற அந்த பிள்ளைகள் திரும்பி வரும் வரைக்கும் நானே இந்த நாட்டை காப்பேன் என்று சொல்பவன் போல எரி கதிரோன் சுடர் தேர் ஏறி தோன்றினான் என்று அதோடு போய் இணை. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அதில் அந்த ஒளிவாள் என்பதற்கு கூடுதலாக ஒரு அடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூ நீர் ஒளிவாள். ஒளிவாள் என்றால் சூரியனுடைய அந்த வெளிச்சமாகிய வாள் என்று அர்த்தம். அந்த வெளிச்ச கிரணம் ஒவ்வொரு கிரணமாக வெளிப்படுகிறது அல்லவா, சூரிய கதிர். அந்த கதிர், அந்த கதிர் கதிரையே வாளாக உருவகித்திருக்கிறார். அந்த ஒளி கிரணமாகிய வாள், அது சூரியன் பக்கத்தில் ஒளி விளங்கி கொண்டு இருக்கின்றன. அந்த வாளுக்கு ஒரு அடை சேர்க்கிறார், தூ நீர் ஒளிவாள் என்று சொல்கிறார். ஒளிவாள் என்பது உருவகம், ஒளியாகிய வாள். அந்த ஒளிவாளுக்கு ஒரு அடை கொடுக்கிறார், தூ நீர் என்ற ஒரு அடை கொடுக்கிறார். தூ நீர் என்றால் தூய தன்மை என்று அர்த்தம். தூய தன்மை உடைய ஒளியாகிய வாள் என்று பொருள் அந்த சொற்றொடருக்கு. தூ என்றால் தூய்மை என்று பொருள், நீர் என்றால் நீர்மை அதாவது தன்மை என்று பொருள். சென்ற அடியில் நீர் என்பது நீரையே குறிக்கிறது, ஜலம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரையே குறிக்கிறது. இந்த அடியில் நீர் என்பது நீர்மை என்று பண்பை குறிக்கிறது. தூய தன்மை, தூய தன்மையை உடைய ஒளியாகிய ஒளி கிரணங்களாகிய வாள்கள் தன் பக்கத்தில் இளங்க ஒரு சுடர் தேரில் ஏறி சூரியன் உதயமானான். எதற்காக உதயமானான் என்றால், இந்த பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைக்கு பிள்ளைகள், என் பிள்ளை என்று அவன் தயரதனை கருதுகிறான் சூரியன். என் பிள்ளையாகிய தயரதன் வானகம் போய்விட்டான், என் பிள்ளைக்கு பிள்ளைகளாகிய ராமன் பரதன் முதலியவர்கள் வேறு இடம் போய்விட்டார்கள், அவர்களில் யாராவது திரும்பி வரும் வரைக்கும் நானே இந்த நாட்டை காப்பேன் என்று கருதியது கருதி ஒரு அரச கோலத்துடன் சூரியன் வருவது போல அன்றைய காலை சூரிய உதயம் அமைந்திருந்தது என்று கம்பர் சொல்கிறார். ஒரு சூரிய உதயத்தை இவ்வாறாக சிறப்பித்து பாடியிருக்கிறார் கம்பர். இதில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். நீங்க உங்கள் குரல் ரொம்பவும் இறைச்சலா கேட்கிறதே, சரியாக கேட்கவில்லை. சொல்லுங்க. அது ஒரு பழைய சொல், அது சங்க காலத்திலேயே வேலை என்பது கடலை குறிக்கும் விதமாக வந்திருக்கிறது. அது பழைய சொல் தான். வேலை பொதுவாக கடற்கரையையும் குறிக்க வரும். வேலை என்பது கடற்கரையை சிறப்பாக குறிக்கும், கடலையும் குறிக்கும். சில இடங்களில் கடற்கரை என்ற பொருளிலும் அந்த வேலை வருகிறது. வேலைக்கரை, வேலைக்கரை என்று வேலை என்பது கடலை குறித்து கரை என்பது அதனோடு இணைந்து வரும் வேலைக்கரை என்று. அப்படி வராமல் வேலை என்பது என்றே வந்து கடற்கரை என்ற பொருளிலும் வரும் சில இடங்களில். இங்கு கடல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. வேலை முரசு என்பது கடலாகிய முரசு என்ற பொருளில் வருகிறது. வேளாண்மைக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களே? அது வேறு. அதற்கு வேளாண்மை என்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அழகரமே வேறு. அது பொது அழகரத்தை பயன்படுத்துகிறோம். வேளாண்மை அது வேறு, இது வேறு. வேளாண்மை என்பதற்கு முயற்சி, நல்ல ஊக்கமுடன் செயல்படக்கூடிய திறம் என்றெல்லாம் பொருள் உண்டு. அது விவசாயத்தையும் குறிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வேளாண்மை என்பதற்கு உபகாரம் செய்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு. பிறருக்கு உதவி செய்தல், உபகாரம் செய்தல் என்ற பொருளும் உண்டு. அது இப்போது பொதுவாக அது விவசாயம் என்ற பொருளில் மட்டும்தான் பயின்று வருகிறது. சரிங்க, நன்றி. ஏத்துதல் என்றால் போற்றுதல் என்று அர்த்தம், ஏத்துதல். அதேபோல் இறஞ்சுதல் என்றால் வணங்குதல் என்று அர்த்தம். புடை என்றால் பக்கம் என்று அர்த்தம், புடை. சரி, ஓரளவுக்கு எளிமையா புரியுது பாடல். கேட்கவில்லை என்ன? இல்லை, இந்த பாடலும் எளிமையா புரியுது இல்லையா? நீங்க விளக்கம் சொன்ன உடனே ஐயா, நேரம் முடிவடைய போகுது ஐயா. இப்ப இன்னொரு சரி, பாடல் ஒரு முறை பார்க்கலாமா? அப்போ இந்த எல்லோரும் எல்லோரும் வாசித்து விடலாம் ஒரு முறை. நாசிகவய வாசி. பாடல் 165. ரதம் இல்லை இல்லையா, 165. 65, 60, 65. ஆமாம். ரதம் வந்துற்றது என்று இங்கு யாவரும் ஏம்பலோடும் வரதன் வந்துற்றான் என மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். உரை தபு கமல நாட்டம் பொருள் பொறுக்கென விழித்து நோக்கி விரத மாதவனை கண்டான். வீரன் வந்தனனோ என்றான். அதில் அந்த வந்து உற்றது என்பதற்கு என்பதில் அந்த தூ என்ற குற்றியல் உகரம் அடைப்புக்குறிக்குள் இருக்கிறது. அது சேர்த்து படிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அதை அடைப்புக்குறிக்குள் இட்டிருக்கிறார்கள். அதே போல் என்றாங்கு என்பதில் அந்த கூ என்பதையும் அடைப்புக்குறிக்குள் இட வேண்டும். இட்டு அங்கும் சேர்த்து தான் படிக்க வேண்டும். படித்தால்தான் அந்த ஓசை மாறாமல் வரும். இரதம் வந்து உற்றதென்றாங் யாவரும் ஏம்பலோடும் என்று சேர்த்து படிக்க வேண்டும். என்றாங் யாவரும் என்று வரும். அந்த அந்த அங்கு அப்படி அந்த சொல் புணரும் போது என்றாங் யாவரும் அதில் ஒரு கீ வரும். அந்த கீயில் ஒரு இகரம் இருக்கும், அதை குற்றியல் இகரம் என்று சொல்வார்கள். என்றாங் யாவரும் அந்த குற்றியல் இகரம் என்பது செய்யுளில் அழகு பெறாது. அதை அழகு அழகிட்டு வாய்ப்பாடு எழுதும் போது அந்த குற்றியல் இகரம் அழகு பெறாமல் வரும். அதற்கு இந்த இடத்தை ஒரு உதாரணமாக காட்டலாம். என்றாங் யாவரும் என்று அதை சேர்த்து வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது அங்கு கீ என்று ஒரு எழுத்து பிறக்கும். என்றாங் யாவரும் என்று வரும். ஒரு கீ என்ற அந்த கூ மாறி அந்த கூ கீயாக மாறி என்றாங் யாவரும் என்று வரும். அந்த கீயில் இடம்பெற்றுள்ள அந்த இகரம் அலகிடப்படாது, எனவே அங்கு ஓசை கெடாது. என்றாங் யாவரும் ஏம்பலோடும் என்று இயல்பான இந்த அரிசி ராசிரிய விருத்தத்திற்கு ஏற்ப ஓசை அமைந்துவிடும். ஆக அதையும் அடைப்புக்குறிக்குள் இட்டிருக்க வேண்டும் இதை பதிப்பித்தவர். ஆனால் அதை இடாமல் தவறிவிட்டார் என்று நாம் சொல்லலாம். அதுவும் அடைப்புக்குறிக்குள் இடப்பட வேண்டிய எழுத்து தான். இரதம் சரிங்க. வந்து உற்றதென்றாங் யாவரும் ஏம்பலோடும் அதை அடைப்புக்குறிக்கு இடாமல் நாம் அதை அவ்வாறே படித்தால் அங்கு ஓசை தட்டும். இரதம் வந்து உற்றதென்று ஆங்கு யாவரும் ஏம்பலோடும் அங்கு அந்த ஆங்கு என்று இருக்கும்போது அங்கு ஓசை கெட்டு விடுகிறது. அதை சேர்த்து படிக்கும்போது கெடாது. இரதம் வந்து உற்றதென்றாங் யாவரும் ஏம்பலோடும் என்று அந்த ஓசையோடு போய்விடும். படிக்கலாம் அடுத்த பாடம். சரிங்க, அடுத்தது படிக்கலாம். படிங்க. நாயகன் பின்னும் தன் தேர் பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்றுரைத்தலும் தேர்வலானும் வேய்வுயர் காணில் தானும் தம்பியும் மிதலை பொன்னும் போயினன் என்றான் என்ற போல்தத்தே ஆவி போனான். சரி, நன்றாக வாசித்தீர்கள், நன்றாக. இல்ல, நான் படிக்கிறேன். மீநீர் வேலை முரசியம்ப விண்ணோர் ஏத்த மண் இறைஞ்ச தூணீர் ஒளிவாள் உடை இழங்க சுடர்தேர் ஏறி தோன்றினான். வானே பொக்கான் அரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வரும் அளவும் யானை காப்பேன் இவ்வுலகை என்பான் போல எரிகதிர் போன்று. சரி, அது இந்த பாட்டை நான் சொல்லாமலேயே நீங்கள் ஓசையுடன் படித்து விட்டீர்கள். இந்த ஓசை இப்படி தான் வரும். கிட்டத்தட்ட சரியாக நீங்கள் அதை வாசித்து இருக்கிறீர்கள். சென்ற விருத்தம் வேறு ஓசையில் இருக்கிறது, இந்த விருத்தம் வேறு ஓசையில் இருக்கிறது. அந்த பாடல் நாயகன் பின்னும் தந்தேர் பாகனை நோக்கி நம்பி செயனோ அணியனோ என் துரைத்தலும் தேர்வலானும் வெய்யுயர் காணில் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன் என்றான் என்ற பொழுதத்தே ஆவி போனான். அது வேறு ஓசை, அதை படிக்கும்போதே அது அந்த ஓசை உங்களுக்கு புலப்படும். இந்த பாடல் இதுவும் விருத்தம்தான், ஆனால் இதனுடைய ஓசை அமைப்பு வேறு. மீன் நீர் வேலை முரசையம்ப விண்ணோர் ஏத்த மண்ணிரஞ்ச தூணீர் ஒளிவால் புடையிலங்க சுடர்த்தேர் ஏறி தோன்றினான் வானே புக்கான் அரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வருமளவும் யானே காப்பேன் இன்வூலகை என்பான் போல எதிர் எரிகதிரோன். இது வேறு ஓசைக்கு மாறிவிடுகிறது. அந்த ஓசைப்படியே நீங்கள் வாசித்தீர்கள், நன்றாக இருந்தது. சரி, ரெண்டுமே அரிசி ஆசிரியர். ஆமாம், ரெண்டுமே அரிசி ராசிரி வருத்தம் தான். அந்த உள்ளுக்குள்ள சீரமைப்பு தான் வேறு, ஆனால் ரெண்டுமே அரிசி ராசிரி வருத்தம் தான். அதுக்கு வேற பெயர் வேற பேர் மாதிரி இருக்கு. அரிசி ராசிரிய விருத்தம் தான், ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். அரசிரிய வாரசிரிய விருத்தத்தின் வேறு ஒரு வகை என்று சொல்லணும். அது சில பழைய நூல்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அரசிர் ஆசிரிய விருத்தம்னு எழுதி அடைப்பு குறிக்குள் வேறு என்று போட்டிருப்பார்கள். முந்தைய அரசிர் ஆசிரிய விருத்தத்தில் இருந்து இந்த அரசிர் ஆசிரிய விருத்தம் வேறானது என்பதை காட்டுவதற்காக அடைப்பு குறிக்குள் வேறு என்று குறித்திருப்பார்கள். அதே போல இது ஒரு வேறு வடிவம், அவ்வளவுதான். ஆனால் இரண்டுக்கும் ஒரே பேர் தான், வேறு சிறப்பு பெயர்களும் கிடையாது. இது ஒரு வேறு வகை அப்படி என்று எடுத்துக்கொள்வார்கள், அவ்வளவுதான். சரி, அது இது யாப்பிலக்கண நூல்களில் இதை வேறுபடுத்தி காட்டும் போது அந்த வாய்ப்பாடை சொல்லி வேறுபடுத்துவார்கள். அது விளம் மா தேமா, விளம் மா தேமா என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த அரிசி ராசிரிய விருத்தம் என்று சொல்வார்கள். இது மா மா காய் என்ற மா மா காய் என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த அரசி ராசிரிய விருத்தம் என்று சொல்வார். மின்னீர் வேலை முரசையம்ப விண்ணோர் ஏத்த மண்ணிரஞ்ச தூணீர் ஒளிவால் புடையிலங்க சுடத்தேர் ஏறி தோன்றினான் வானே புக்கான் அரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வருமளவும் யானையே காப்பன் இவ்வுலகை என்பான் போல எரிகதிரோன். இல்லையா, அடுத்த வாரம் படிக்கலாம். எனக்கு நான் நேரம் ஆகிவிட்டது. எனக்கு சரி, அடுத்த வாரம் சந்திக்கும் சந்திப்போம். மகிழ்ச்சி, நன்றி. நன்றி. நன்றி.